ஆழிமழை கண்ணா உன்பு நீ கை கரவேல் ஆழிமழை கண்ணா உன்பு நீ கை கரவேல் ஆழிமழை கண்ணா உன்பு நீ கை கரவேல் ஆழிமழை கண்ணா உன்பு நீ கை கரவேல் ஆழிமழை கண்ணா உன்பு நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து போடாதேரி பூழி முதல் பலங்குடி போல் நின்றதிருந்து ஆழி போல் மின்னி பலங்குடி போல் நின்றதிருந்து தாழாதேசாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ புல ராமாஞ்சதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சிதபதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹ தஸ்ததிதனானி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ருதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீளாதுங்கஸ்தனகிரி ததீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தீம் சோச்சிஷ்டாயாம் சிருஜனிகலிதம் யாபலாத் கிருத்ய முங்க்தே கோதாதஸ்யைனமைதமிதம் பூஜையே வாஸ்து பூஜா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியொருள வல்லவல் விளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கநாத ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலா விவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கனவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னே வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்தமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே நாலாவது பாசுரம் இது மழையை பெய்யும் முறையை சொல்லிக் கொடுக்கிறது. மார்கழி மாசம் விரதம் இருந்தால் அந்த விரதத்துக்கு அபேட்சிதமான பலன் எதுவோ அதை பகவான் கட்டாயம் கொடுப்பான் அப்படிங்கறது இருக்கட்டும், கூடவே சில பலன்களையும் கொடுப்பான், கூடவே நல்ல மழை பெய்யும், நல்ல சமிருத்திகள் வரும், நாடெங்கும் நன்னா இருக்கும். எங்க ஒரு நல்ல காரியம் ஒரு இடத்துல நடந்தா போறும் தெய்வ அனுகிரகத்தினால அந்த தேசமே நன்னா இருக்கும் என்று சொல்றது. சஷ்டி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாக கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு தான் அனுசந்தானம் பண்றாள் பெரியவாள்லாம். நான் இந்த நல்ல காரியம் பண்றேன் அதனால நான் நன்னா இருக்கணும் அப்படின்னு அவளுடைய அபிசந்தி கிடையாது. அப்படி அபிசந்தி ஆண்டாளுக்கு இருந்திருந்தால் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிட்டு மாட்டேன். லோகத்துல எல்லாரையும் கூப்பிடுறார், ஏன்னா திருப்பாவைக்கு எல்லாருமே அதிகாரிகள், எல்லாருமே இந்த நோன்பு இருக்கலாம், எல்லாருமே இந்த திருப்பாவையை சொல்லலாம், எல்லாருக்குமே கண்ணனுடைய அனுகிரகம் பொதுவா கிடைக்கும். அதனாலதான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். ஸ்ரீ பராசர பகவான் விஷ்ணு புராணம் அருளி செய்த போது கடைசி ஸ்லோகமாக இது விஹித்தம் இது விதித்தம் அஜஸ்ய யஸ்ய ரூபம் பிரகிருதி பராத்மயம் சனாதனஸ்ய ச திசது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிஹி அபஜன்ம ஜராதிகாம் சமிருத்திம் அப்படிங்கிற இந்த புராணத்தை அருளி செய்த அப்புறம் கடைசி ஸ்லோகம் இது. ஹரிஹி இந்த புராணத்தினாலே பிரீத்தனான பகவான் விஷ்ணு எல்லாருக்குமே நல்ல சமிருத்தியை கொடுக்கட்டும், லோகத்துல மொத்த பேருக்கும் சமிருத்தியை கொடுக்கட்டும் பிரார்த்திக்கிறார். இது மகர்ஷிகளுடைய திருவுள்ளம், இது மகான்களுடைய திருவுள்ளம். ஆண்டாளோ பூமாதேவியாவே இருக்கிறபடினால பூமியில எல்லாரும் க்ஷேமமா இருக்கும்னு சதா எப்பவுமே அதே சிந்தையா இருக்கிறபடினால எப்பவும் நல்ல மழை பெய்யணும், எப்பவும் நல்ல சசியங்கள்லாம் இருக்கணும், இதுதானே பூமிக்கு. பூமியில என்ன கேட்டா நல்ல மழை பெய்யணும், நல்ல சசியங்கள்லாம் இருக்கணும், ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும், மிருகங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும், பசுமாடு சந்தோஷமா இருக்கணுங்கிற வண்டுகள்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா எல்லாமே பூமியில இருக்கு. சன்னோ அஸ்து த்விபதே சஞ்சதுஷ்பதே அப்படின்னு வேதம், ரெண்டு கால் இருக்கக்கூடிய ஜீவிகள்லாம் மங்களத்தோட இருக்கணும், நாலு கால் இருக்கிற ஜீவிகள்லாம் மங்களத்தோட இருக்கணும், எல்லாம் எல்லாத்துக்கும் மங்களம் வேணும் அப்படின்னா ஆசம்சை பண்ற மாதிரி இருக்கு. அதனால ஒரு பக்கம் இந்த கைங்கரிய பலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட கூடவே வரக்கூடிய இந்த பலனையும் எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா பகவான் கொடுப்பான் கட்டாயம், நம்ம இதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வோ பலன்கள் அதிசயித்தங்களாம் அப்படின்னு தேசியம் சொன்ன மாதிரி அதிசயித்தமான பலனை கொடுக்கக்கூடியவன் இதையும் சேர்த்து கொடுப்பாராம். உபநிடத்துகள்ல அடிக்கடி ஒரு விஷயம் வரும், எம்பெருமானை குறித்து யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு தியான பலனாக மோட்சம் கிடைக்கும், அது தவிர வேற எத்தனையோ பலம் கிடைக்கும். ஜோக் ஜீவதி அவன் பிரகாசமா இருப்பான், நாசிய அவர புருஷாக க்ஷீயந்தே அவனுடைய வம்சமே நன்னா இருக்கும், எல்லாருமே பாகவதாளா இருப்பா, இப்படியெல்லாம் பலன் உபநிடத்து சொல்றது. நல்ல ஆயுஷ் இருக்கும், நல்ல பிரகாசத்தோட இருப்பான், எல்லா இடத்துலயும் கீர்த்தியோட இருப்பான். பாதிச்சு தப்பத்திச்ச கீர்த்தியா யசசா பிரம்மவர்ச்சசேன, கீர்த்தி யசஸ் பிரம்மவர்ச்சசம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவனுக்கு ஆனுஷங்கிக பலன் அப்படின்னு நேத்து பார்த்தோம். ஆனுஷங்கிக பலன் அப்படின்னா நேர்பலன் பிரதானமான பலன் இதுவோ அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய பலன்கள், அதோட சேர்ந்து நமக்கு வரக்கூடிய பலன், சின்ன சின்ன பலன்கள். இது மாதிரி எல்லா பலனும் இருக்கு அப்படின்னா நீங்க மழை பெய்யறதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மழையினாலே விளையக்கூடிய க்ஷேமங்கள் என்னென்னவோ மொத்தமும் வரணும் அப்படிங்கிற மாதிரி போன தடவை பிரார்த்திச்சிருக்கார், வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் அப்படி சொல்லி முடிச்ச உடனே அடுத்த க்ஷண காலம் பர்ஜன்ய தேவன் வந்துட்டான், மழைக்கான தேவதை பர்ஜன்ய தேவன் பெயர். அவன் நேர வந்து இந்த ஆயர்குல பெண்கள் கிட்ட வந்து நான் மழையை பெய்ய வைக்கிறேன், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிறான், கை கட்டி நிக்கிறான். யார்கிட்ட அப்படின்னா ஆயர்பாடி சிறுமிகள் கிட்ட. அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பெண்களிடம் பர்ஜன்ய தேவன் கைகட்டி நிற்கிறார்னா என்ன காரணம்னா இவாளுடைய விரதத்தினுடைய மகாத்மியம். அது பகவானு குறிச்சு விரதம் இருந்தால் தேவாதி தேவர்கள்லாம் சந்தோஷப்படுவார்களாம், மற்ற தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாளாம். பகவானுக்கு திருவாராதனம் பண்ணால் அதுல சந்தோஷப்படுறவர்கள் அவர்கள், அவளுக்கு தனியா பண்ணலையே அப்படின்னு நினைக்க மாட்டாள். யதா தரோர் மூல நிஷேசனேன திருப்தந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாராச்சேந்திரியானாம் தசைவ சர்வார்ஹணம் அச்சுதேஜ்யா அப்படின்னு பாகவதத்துல அழகாவும். பிராச்சீன பரிஹிஷ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 10 குமாரர்கள், 10 பேருக்கும் பிராச்சேதசர்கள் அப்படின்னு பெயர் வச்சுட்டார். அவர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு பெயர் அப்படின்னு வைக்காமல் 10 பேருக்கும் சேர்த்து ஒரே பெயர் வச்சுட்டார், பிராச்சேதசர்கள் அப்படின்னு பெயர். அவர்கள்லாம் தபஸ் பண்றேன்னு போனான். ஆதி காலத்துல நடந்த விஷயம் இதெல்லாம். ஆதி யுகத்துல எல்லாரும் முதல்ல தபஸ் பண்றேன்னு தான் போவான். நாம இப்ப கோயிலுக்கு போறோம் அப்படின்னு கிளம்புற மாதிரி அவளுக்கு தபஸ் பண்ண போறோம்ங்கிறது அத்தனை சகஜம் அவளுக்கு. இந்த கலியுகத்துல கோயிலுக்கு போறதே தபஸ் பண்ற மாதிரி இருக்கு இப்போ. ஆனா ஆதி யுகத்துல தபஸ் பண்றதே சகஜம், 2வது யுகத்துல யாகம் பண்றதே சகஜம், ரொம்ப சகஜம். அப்போ தபஸ் பண்றேன் அப்படின்னு கிளம்பி போகும்போது பகவான் நாராயணனை குறிச்சு தபஸ் பண்ணணும். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குளம் ஒன்னு இருந்துதான் வழியில. அந்த குளத்தில் இருந்து பரமசிவன் வந்து, நீங்கெல்லாம் 10 பேருமா ஒன்னு சேர்ந்து தபஸ் பண்றேன்னு கிளம்பி போறங்களே, அதை பார்க்கச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தர்ம காரியம் நடக்கிறது, நல்ல காரியம் நடக்கிறது. 10 பேரா போறானா நல்ல காரியத்துக்கு போறானான்னு சந்தோஷப்படணும். கோஷ்டியா போறவங்கோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தபஸ் பண்றதுக்கான உபதேசத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி, யாரை குறிச்சு தபஸ் பண்ணணும் அப்படின்னா பகவானை குறிச்சு தபஸ் பண்ணணும்னு பகவத் ஸ்வரூபத்தை எடுத்து சொன்னார். சில மந்திரங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார். சில ஸ்லோகங்களை சொல்லி இதையே பாட்டா பாடி இந்த ரூபத்தையே, நீலமேக சியாமனா பகவான் இருக்கான் இல்லையா, அந்த ரூபத்தை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த ரூபத்துல பகவான தியானம் பண்ணிக்கோங்கோ, இந்த ஸ்லோகங்களையாமே பாட்டா சொல்லுங்கோ, இப்படியே நினைச்சுன்னு தபஸ் பண்ணுங்கோ அப்படின்னு அழகா உபதேசம் பண்ற. அவர் பண்ண உபதேசத்துக்கு ருத்ர கீதம் அப்படின்னு பெயர், ரொம்ப பிரசித்தம் அது பாகவதத்துல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போய் தபஸ் பண்றா. 9 வருஷ காலம் தபஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்து மறுபடியும் வராவா. ரொம்ப நாள் இந்த பூமியை பார்க்காமல் ஜலத்துக்குள்ளே இருந்து தபஸ் பண்றா. அதுக்கப்புறம் வெளியில வந்து 9 வருஷம் கழிச்சு வெளியில வரா. பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு வெளியில வராள். அப்போ இப்படி பாக்குறா. இப்ப பிரஜா சிருஷ்டி பண்ணணும் அந்த காலத்துல. அப்படி வெளியில வந்து பார்க்கும்போது, பூமிக்கு வந்து இருக்கும்போது எதிர்க்க நாரதர் வர, அவரை சொல்ற ஸ்லோகம் தான் இப்ப சொன்ன ஸ்லோகம். நாரதரை கீழே சேவிச்சு இவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட மகான் தேவர், தேவரிஷி ஆச்சே, பிரம்மரிஷி ஆச்சே, அதனால அப்படி உங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும் என்று பிரார்த்திச்சார்கள். நாங்களா சிஷ்யர்களா இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன் கதையும் எடுத்து சொல்றா. நாங்க இந்த மாதிரி தபஸ் பண்றேன்னு கிளம்பினோம், பரமசிவன் வந்து உபதேசம் பண்ணார், பகவான் நாராயணனை காட்டி கொடுத்தார், அந்த ரூபத்தை தான் தியானம் பண்ணி அவர் அனுகிரகத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம், இனிமேல் அடுத்தது நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நாரதர் கிட்ட கேட்டார். அப்பதான் நாரதர் அழகா சொல்றார், யதா தரோர் மூல நிஷேசன திருப்தி தஸ்கந்த புஜோபசாகா, இனிமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் கிடையாதுன்னுட்ட. இனிமேல் எங்கிட்ட மாத்திரம் இல்ல, வெளியில யார்ட்டையாவது போய் வேற ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்க வேண்டாம். எப்போ பகவான குறிச்சு தபஸ் பண்ணியாச்சோ மொத்த தேவர்களுக்கும் திருப்தி வந்துடுச்சு. இதுதான் எல்லாருக்குமே திருப்தி கொடுக்கக்கூடிய விஷயம். இல்ல இன்னொருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு போக வேண்டாம், அலைய வேண்டாம்னுட்ட. எப்படின்னு கேட்டா, ஒரு மரம் இருக்கு, மரத்துல இலை தண்டு இருக்கு, இலை இருக்கு, காய் இருக்கு, பழம் இருக்கு, பூ இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நன்னா வளரணும் அப்படின்னா வேர்ல ஜலம் சேர்க்கணும். வேர்ல ஜலம் சேர்த்தா எல்லாம் தானா சந்தோஷப்படும். வேர்ல ஜலம் சேர்த்தா பூ பூக்கும், அதுக்கு சந்தோஷம். வேர்ல ஜலம் சேர்த்தா பழத்துக்கு சந்தோஷம். வேர்ல ஜலம் சேர்த்தா இலைக்கு சந்தோஷம். அந்த மாதிரி பகவான் நாராயணன் அப்படிங்கிறவன் தேவதைகளுக்கெல்லாம் வேறானவன். அதனால அவனுக்கு பூஜை பண்ணால் எல்லா தேவர்களுக்குமே சந்தோஷம், தானா எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாரும் சந்தோஷப்படுவார். பிராணோபகாரேந்திரியானாம் ததைவ சர்வார் கணமச்சு தேஜ்யாம். அதே மாதிரிதான் பிராணனை போஷணம் பண்ணா இந்திரியங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப. கண் இந்திரியம் நல்லா தெரியணும், காது இந்திரியம் நல்லா கேட்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி மருந்து சாப்பிட வேண்டாம். நல்ல புஷ்டியான ஆகாரங்கள் பிராணனுக்கு நல்லா இருந்தா போதும், பிராணவாயு நல்லா இருந்தா இந்திரியங்கள்லாம் நல்லா இருக்கும். புஷ்டியான ஆகாரம் சாப்பிட்டா போதும், இது இதுக்குன்னு தனித்தனியா ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி எப்படியா எப்படி பிராணவாயு ஆசிரியச்சே எல்லா இந்திரியங்களும் இருக்கும், எப்படி வேர்ல ஜலம் சேர்த்தால் மரத்தினுடைய எல்லா பாகங்களும் சந்தோஷப்படுமோ அப்படிதான் எல்லா தேவர்களுடைய கதையும். அதனால நீங்க இதுவரைக்கும் செஞ்ச விஷயமே நல்ல விஷயம், இனிமே அதையே தொடர்ந்து செய்வீர்கள், வேற யார்ட்டையும் போய் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு நாரதர் உபதேசம் பண்ணாரா. அதனால கண்ணனை குறிச்சு நோன்பு இருந்து இவர்கள் மழை வரும் அப்படின்னு எதிர்பார்த்த போது பஞ்சன தேவன் கைகட்டி வந்து நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு சந்தோஷம், பகவத் சன்னிதியிலே கிஞ்சிக்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாளாம் எல்லாரும். எம்பெருமான் விஷயத்துல நாம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறா, பாகவதர்கள் விஷயத்துல நாம ஏதாவது சகாயம் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறா. இவர்கள் எல்லாருமே அங்கா தேவதா ஆஹா அப்படிங்கிறது உபனிஷத்து, எல்லா தேவதைகளும் அவனுடைய அங்கம் மாறி அவன்தான் பிரதானமானவன். அதனால கண்ணனே துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணான். அப்போ ஒரே நாள் ராத்திரியில துவாரகா நகரம் நிர்மாணம் நடந்தது, கடலுக்குள்ள நகரம், மதுரையிலேருந்து துவாரகைக்கு மாற போறான், ஒரே ராத்திரியில் நடந்தது. எப்படி நிர்மாணம் பண்ணான் அப்படின்னா, விஸ்வகர்மாவை கூட்டு பண்ணு அப்படின்னா கண்ணன் சங்கல்பத்தினால நடந்து போச்சு. விஸ்வகர்மாவுக்கே தெரியாம நடக்கிறது நகர நிர்மாணம், சங்கல்பத்தினால நடக்கிறது. அப்போ அங்க இருக்கிற தேவர்கள்லாம் நிறைய ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொற்றாலாம், இந்திரன் வருணன் குபேரன் யமன் யார் யார் இருக்காலும் எல்லாரும் அந்தந்த திக்கில என்னென்ன தேவையோ, நல்ல நல்ல பவனங்கள், ஒரு நகரம் அப்படின்னா நல்ல நல்ல வீடெல்லாம் வேணும், நல்ல நல்ல ஜலம் எல்லாம் வேணும். வருணன் வந்து நிறைய ஜல சமிருத்தியை உண்டாக்கி தரார், இந்திரன் வந்து நல்ல நல்ல நகரங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரான், தெருக்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரார், காற்று வந்து நல்ல நல்ல விசாலமா இருக்கும்படி பாத்துக்கிறார். இந்த மாதிரி எல்லா தேவர்களும் வந்து தங்களாலான உபகாரங்கள் என்னென்னவோ, உபகாரங்கள் என்னென்னவோ, நிறைய ரத்தனங்கள் என்ன, நிறைய கடைகள் கடை தெருவுகள் என்ன, எல்லாத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் கண்ணனுக்கு அந்த நகரத்துக்கு. மொத்தத்தையும் ஏன் மொத்தத்தையுமே சமர்ப்பிக்கிறாளா, ஏன் மொத்தத்தையும் சமர்ப்பிக்கிறா அப்படின்னா, எல்லாம் இவாளுடைய சொந்தமா இருந்தா தானே, எல்லாமே இவாளுக்கு கண்ணன் தானே கொடுத்து வச்சிருக்கான், அதனால கண்ணனுடையது தானே அது, அதனால கண்ணன் கிட்டே கொண்டு வந்து கொடுக்கறாளாம். அந்த மாதிரி இந்த பாகவதர்கள் விஷயத்துல கூட ஏதாவது ஒரு பண்ணி பகவானுக்கு அது கிஞ்சித்காரம், கிஞ்சித்காரம்னா ஏதோ ஒரு உபகாரம் செய்து, ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்யணும், பகவானுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யணும் காத்துன்னு இருக்க அப்படின்னால நேரம் இந்த பாகவதர்கள் சொன்ன உடனே இவா இடத்துக்கு ஓடி வந்துட்டானாம் அந்த மலைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவன். அதனாலே மழை பெய்யறதுக்கு தயாரா காத்திருக்கேன், எனக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்ல அந்த பஜ்ஜன்ன தேவனை பார்த்து அழகா சொல்றா, நீ மழை பெய்யணும் அப்படிங்கிறா, மழை பெய்யும் போது எப்படி பெய்யணும் அப்படிங்கறது ஆண்டாள் அழகா சொல்ற பாசம். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவி, ஆழி மழைக்கு அண்ணா, அண்ணானா சுவாமியே அர்த்தம், மழைக்கு அண்ணா, மழைக்கு சுவாமியான பஜ்ஜன்ன தேவனே, ஆழினா மண்டல வருஷம், சுத்தி சுத்தி மழை பெய்யும், ஆழிங்கிறதுக்கு பல அர்த்தம், சமுத்திரத்திலிருந்து ஜலம் எடுத்த மழை பெய்யும். இப்படி பர்ஜன்ய தேவனை பார்த்து எடுத்து கேட்கிறார், ஒன்றினே கைகரவே, ஒரு விஷயம் நீ மாறாமல் செய்யணும், மறைக்காமல் செய்யணும், கட்டாயம் செய்யணும். என்ன கேட்டா, நல்ல மழை பெய்யணும், எப்படி மழை பெய்யணும் அப்படிங்கறத சொல்ற. மழை எப்படி பெய்யும் நமக்கு தெரியும், நம்ம சயின்ஸ்ல பாத்துருக்கோம், ஜலாசயங்கள் ஜலம் இருக்கிற இடத்துல இருந்து ஜலம் மொத்தத்தையும் எடுத்து ஆகாசத்துல மேல போய் அங்க அதுவே மேகமாக மாறி அந்த மேகம் குளிர்ந்து அதிலிருந்து மழை கீழே வரும் அப்படின்னு தான் தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். வேதமும் எடுத்து சொல்றது, வேதமும் இந்த விஷயத்த முதல்லயே சொல்லிடு, ചത്വാരിവ അപാകും രൂപാണി മേഘോ വിദ്യുതു സ്തനയിത്തുളു വൃഷ്ടി அப்படிலாம் சொல்றது. மேகமா இருக்கும், மின்னலா இருக்கும், இடியா இருக்கும், மழையா இருக்கும் அப்படின்னா எடுத்து சொல்றது. அந்த வேதம் எடுத்து சொல்ற அதே விஷயங்களை அப்படியே இந்த பாசுரத்துல சொல்ற. எப்படி போன பாசுரத்துல ஆப்ரம்மன் பிராமணஹா அப்படின்னு இருக்கிற அணுவாக்கத்தினுடைய ஒரு ரசத்தை, ஒரு சாரத்தை ஓங்கி உள்ள இந்த பாட்டுல பார்த்தோமோ, அந்த மாதிரி மழை பெய்யறத பத்தி வேதத்துல என்ன இருக்கோ அது இந்த பாட்டுல இருக்கு. அழகா பர்ஜன்ய தேவனை பார்த்து சொல்ற, நீ என்ன பண்ணணும், முதல்ல ஜலத்தை எடுக்கணும். எடுக்கும்போது சாதாரணமா குளம் குட்டையில இருந்தெல்லாம் எடுத்தா போராது, நிறைய ஜலம் வேணும். அதனால ஆழியுழ்ப்புக்கு முகந்து கொடு, சமுத்திரத்துக்குள்ளேந்து நடுவுலேந்து மொத்தத்தையும் முகந்து கொண்டு கொள், முகந்து கொள் அப்படிங்க. சமுத்திர ஜலமே வத்தி போகலாமடி, நிறைய ஜலத்தை எடுத்துக்கோ முதல்ல. ஆர்த்து ஏறி அப்படியே சத்தம் போட்டு மேல ஆகாசத்துல ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அங்க போய் கருமேகமா இருக்கணும், அப்பதான் மழை பெய்யும். வெளுத்த மேகத்துல மழை இருக்காது. நீ எப்படி கருப்பா இருக்கணும் தெரியுமா, ஊழி முதல்வன் உருவம் போல். ஆதி காலத்துல பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி காலத்துல ஆரம்பத்துல பகவான், இல்ல பிரளய காலத்துல பகவான் எப்படி கருத்த ரூபத்தோட இருப்பானோ அதை பார்த்து கத்துக்கோ, அதே மாதிரி ரூபத்துல இருக்கணும். மெய் கருத்து, அது மாதிரி உன் மேனி கருத்து இருக்கணும். அடுத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, அழகான தோல் இருக்கக்கூடிய திரு பத்மநாப பெருமான் அவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆழினா சக்கரம், சக்கரம் போல மின்னணும். சக்கரம் எப்படி கோடி சூரிய பிரகாசத்தோட இருக்கோ அதே மாதிரி மின்றத்துக்கு அதை பார்த்து கத்துக்கும். அடுத்தது இடி சப்தம் வரணும். வலம் புரி போல் நின்றதிருந்து, எம்பெருமான் கையில் இருக்கும் பாஞ்சஜன்யம் போல நின்று அதிர வேணும். அதுக்கப்புறம் மழை எப்படி பெய்யணும்னா, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல். எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய சாரங்கம் வில்லிலிருந்து வரக்கூடிய சர வருஷம், சரமழை, சரம் எப்படி அப்படி பாயுமோ, எப்படி ஒரு தடவை பிரயோகம் பண்ணா நூற்று கணக்கில் சரம் வருமோ அந்த மாதிரி மழை பெய்யணும். வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களாம் வாழும்படியாக இந்த உலகத்தில் நீ பெய்யணும், உலகம் முழுக்க பெய்யணும். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து, நாங்கள் மார்கழி நீராட்டம் செய்ய, நாங்கள் மார்கழி நோன்பு இருந்து கிருஷ்ணானுபவம் பண்ண அதை பார்த்து நீ மகிழ்ந்து பெய்திடாய், பெய்யணும் உலகினில் பெய்திடாய். எங்க ஊர்ல மட்டுமில்ல, எங்க நாட்டுல மட்டுமில்ல, லோகம் முழுக்க எல்லா இடத்துலயும் பெய்யணும் அப்படின்னு பூமாதேவியா இருக்கக்கூடிய ஆண்டாள் எழுதி கொடுக்கிறார் பர்ஜன்ய தேவனுக்கு. மகிழ்ந்து பெய்திடாய் அப்படிங்கிறார், ரொம்ப சந்தோஷத்தோட பெய்யும். மழை பெய்யினேன்னு ஆரம்பிச்சு எல்லாரையும் நாசம் பண்றேன்னு பண்ணக்கூடாது. முன்ன ஒரு தினம் இந்திரன் இந்து மழையை ஏவி விட, அப்பதான் ஏழு நாள் மழை கொட்டு கொட்டுன்னு கோபுரத்துல குட்டி தீர்க்க, கண்ணன் வந்து கோவர்தனை குடையாக எடுத்து காளிகளையும் அதாவது பசுமாடுகளையும் மக்களையும் காப்பாற்றினான். மழை பர்ஜன்ய தேவன் கிட்ட சொல்றா, அந்த மாதிரி பண்ணிடாத, இப்போ நாங்கெல்லாம் வாழும்படி வாழ உலகினில் பெய்திட. மறுபடியும் கண்ணனை கோவர்தனத்தை எடுக்க வச்சுடாத. ஏற்கனவே ஒரு தினம் அவன் கோவர்தனத்தை எடுக்கும் போதே நாங்கள் மனம் நொந்திருக்கும், ஐயோ பாவம் ஏழு வயசு பையன் இப்படி மலையை பிடிச்சிட்டு நிக்கிறது, அதுவும் கையினால மலையை பிடிச்சிட்டு நிக்கிறதேன்னு கஷ்டப்பட்டு இருக்கும் மனசுல. கோவர்தனகிரிய கண்ணன் எடுத்து அப்படி ஒத்த விரல் நுனியில அப்படி வச்சுட்டு இருக்கும் போது, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவா சில பேர் பெரியவர்கள்லாம், இது என்ன நான் உனக்கு சகாயம் பண்ணட்டுமா அப்படின்னு வேடிக்கை பண்ணிட்டு இருந்தவர்கள் சிறுவர்கள்லாம். ஆனா ஆயர்குல பெண்கள் என்ன அப்படிங்கிட்டா, கண்ணா உனக்கு கை வலிக்க போறதே வா அப்படிங்கிறா, கவலையே படாதவங்கிறான் கண்ணன். அவனுடைய கையில அன்னைக்குதான் யசோத அம்மா மருதாணி இட்டிருக்காளாம், அந்த மருதாணி கூட பெய்யலையாம், அதுவும் அப்படியே இருக்கு, கண்ணன் அப்படியே வச்சுட்டு இருக்கான். மலையை பிடிச்சென்று நின்று கூட வெறுப்பை ஒன்றெடுத்து ஒட்கமின்றியே நிற்கும் அம்மான் சீர் கற்பன் வைகளே அப்படிங்கிற நம்மாழ்வார், கோலமும் அழிந்தில அப்படிங்கிற பெரியாழ்வார், மருதானு கூட மாறலையே. ஒரு வாரம் ஆச்சு, ஏழு நாள் கழிச்சு அந்த மலையை கீழே எடுத்து வச்சப்படம்தான் அந்த மருதானையை எடுத்துட்டு நன்னா பத்திருக்கா பாரு அப்படின்னா யசோதம்மா கிட்ட. அம்மா சொன்னா ஏண்டா ஒரு நாளைக்கு பதிலா ஒரு வாரம் வச்சுன்னு பத்திரிக்கை வரணும்னு அர்த்தம். ஒரு நாள் வச்சுனா கேப்பா, ஒரு வாரம் ஆச்சே இப்ப இது பத்திரத்துக்கு கேட்கணுமா? ரொம்ப அழகா இருந்ததாம் கண்ணனுடைய திருக்கைகள். அந்த மாதிரி கண்ணனை கஷ்டப்படுத்திடாத, நாங்கெல்லாம் வாழணும் என்று நினைச்சு மழை பெய்யி என்று அவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள். மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத அழகா சொல்றதா இருக்கு. மழைனா சமுத்திரத்திலும் ஜலத்தை எடுக்கணும், வேகமா போகணும், மின்னல் மின்னணும், இடி இடிக்கணும். ஆனா அதை சொல்லும் விதம் என்ன கேட்டா, எல்லாத்திலையும் எம்பெருமான பார்த்து கத்துக்கோ அப்படிங்கிறா. மழை போல எம்பெருமான் அப்படின்னு நாம சொல்றோம், ஆனா எம்பெருமான் போல மழை இருக்கணும் அப்படிங்கிறார் ஆண்டாள். எம்பெருமான் போல மழை இருக்கணும் என்ன கேட்டான், மழை பெய்யறவனே எம்பெருமான் தான், மழை பெய்ய வைக்கிறதே எம்பெருமான் தான். ஒரு பக்கம் பார்த்தா ஆடி மழை கண்ணா அப்படின்னா ரெண்டு அர்த்தம், மழைக்கு அண்ணா பர்ஜன்ய தேவன் ஒரு அர்த்தம், இன்னொன்னு மழை கண்ணா அப்படின்னே பிரிச்சுக்கலாம். கிருஷ்ணனை தான் சொல்றா, யாரோ ஒருத்தன் வந்திருந்தா கூட அதுவும் கிருஷ்ணன் தான் நினைக்கிறாளா, கண்ணன் தானே மழை பெய்யறான். அகம் தபாமி அகம் வருஷம் நிகுண்ஹாமி உச்சிருஜாமிச்ச அப்படின்னு பகவத்கீதையில் வரும், நான் தான் வெயில் அடிக்க வைக்கிறேன், நான் தான் மழை பெய்ய வைக்கிறேன், நான் தான் நிறுத்தி வைக்கிறேன், எல்லாம் நான் தான் பண்றேங்கடா கண்ணன். வேற யாரோ பண்ணாலும் அதுக்கான ஏற்பாடு கண்ணன் தான் பண்ணியிருக்கான். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துனஹா பரஸ்பரம் பாவயந்தஹா ஸ்ரேயஃபரம் அவாப்ஸ்யதாம். நீங்கள்லாம் தேவர்களுக்கான பூஜைகள்லாம் பண்ணுங்கோ, தேவர்கள்லாம் உங்களுக்கு மழை கொடுப்பார்கள் அப்படின்னு ஒரு ஏற்பாடு ஆதி காலத்துல கண்ணன் பண்ணலாம். சிருஷ்டி காலத்துல பிரம்மாவானவர் இல்ல, அதுக்கு முன்னாடி பெருமாள் சிருஷ்டி பண்ணும்போது மக்களை மாத்திரம் சிருஷ்டி பண்ணல, மக்களையும் சிருஷ்டி பண்ணி மழையையும் சிருஷ்டி பண்ணி யாகம் முதலான வைதிக காரியங்களையும் சிருஷ்டி பண்ணிட்டார். ஏன்னா நாமெல்லாம் யாகம் முதலானது பண்ணணும், அது தேவர்களுக்கு போய் சேரணும். தேவர்கள்லாம் மழையை கொடுக்கணும், சூரியன் வெயில பிரகாசத்தை கொடுப்பான், வாயு காற்றை கொடுப்பான், தேவர்கள்லாம் மழையை கொடுப்பார்கள், அதை வச்சு நாம ஜீவிக்கணும். நமக்கு வேண்டிய வஸ்துலாம் மேலிருந்து வரும், மேல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு வேண்டிய வஸ்துலாம் இங்கிருந்து போகும், நாம செய்யற பூஜையிலேருந்து போகும். இப்படி ஒரு ஏற்பாடு மேலுக்கும் கீழுக்கும் பரஸ்பரம் பாவயந்தகா ஒருத்தருக்கொருத்தர் உபகாரம் பண்ணிக்கணுங்கிறார். இதுதான் ஏற்பாடு, சிருஷ்டியினுடைய ஏற்பாடே இதுதான். அதனால்தான் நாம ஒழுங்கா நம்ம காரியத்தை தேவ பூஜையை ஒழுங்கா செய்யல அப்படின்னா மழை கிடையாது. அதனாலதான் பெரிய எல்லாம் சொல்ல மழை எப்படி சார் பெய்யும் அப்படிங்கிறார். என்ன நல்ல காரியம் நடந்தாதானே மழை பெய்யும், தேவர்களுக்கான யாகாதிகள் நடந்தாதானே, யாகமோ இன்னும் வேற ஏதாவது பூஜையோ நடந்தாதானே மழை பெய்யும், இல்லட்டா மழை எப்படி பெய்யும் அப்படிங்கிறார். இதுதானே ஏற்பாடு, வேதத்திலையும் இதுதான் சொல்லி தஸ்மாதித பிரதானம் தேவா உபஜீவந்தி தஸ்மாத் அமுத பிரதானம் மனுஷ்யா உபஜீவந்தி அப்படிங்கிற வேதம். இங்கிருந்து வர ஆகாரத்தை தான் தேவர்கள் உபஜீவிச்சு இருக்கலாம் நம்பி இருக்கா இதைதான். ஏன்னா தேவலோகத்துல பயிரிட்டு அதுல விளைஞ்சு சாப்பிட முடியாது, பயிரெல்லாம் பூமியில தான் மண்ணில தான் அங்க கிடையாது. அதனால அவளுக்கு ஆகாரம் கிடையாது, இங்க நாம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் ஆகாரம். நித்தியபடி தேவயஜம் பண்ணும் போதோ இல்ல வேற ஏதாவது யாகங்கள் மூலமாகவோ நாம என்ன கொடுக்கறோமோ அதுதான் அவளுக்கு. நமக்கு என்ன அப்படின்னா, அவ என்ன கொடுக்கறாளோ அதுதான். நம்மளால ஒரு ஜலத்தை உண்டாக்க முடியாது, மானத்திலேருந்து ஜலம் வந்ததா உண்டு, மானத்திலேருந்து வெளிச்சம் வந்ததா உண்டு, இல்ல அக்னி பகவான் வெளிச்சம் தந்தாதான் உண்டு. இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறபடினால ஆழிமலை கண்ணான் கண்ணனை தான் சொல்றா, கண்ணன் தான் மழையாம், கண்ணன் தான் மழைவண்ணன் அப்படிங்கிறார். மால்வண்ணா மழை போல் ஒளிவண்ணா அப்படிங்கிறார் ஆழ்வார். மைவண்ணத்தரக்கி போலில் மழை வண்ணத்து அண்ணலே உண்டன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு கம்பராமாயணத்துல வரும். மழை வண்ணத்து அண்ணலே அப்படிங்கிறார், மழை போல இருப்பானாம் பகவான், மழைவண்ணன் அப்படின்னு பெயர். கண்ணன் வரும்போதே ஒரு மழை வரா மாதிரி இருக்கும், நல்ல வெயில்ல திடீர்னு மழை வந்தா எப்படியோ அப்படி இருக்குமா. ஆயர்வாடியில கண்ணன் மாடுகள்லாம் மேய்ச்சுட்டும் சாயங்கால வேளையில திரும்பி வரும்போது ஆனந்தமா ஒரு பெரிய மழை வரா மாதிரி இருக்குவான். ஏன்னா நிறைய பசங்க, நிறைய பசுமாடு, இந்த பசங்கள்லாம் சத்தம் போட்டுட்டே இருக்கும். முதல்ல பெரிய வாத்தியங்கள் பறை வாத்தியங்கள்லாம் வரும், பசுமாடுகள் எல்லாம் வரும், பசங்கள் எல்லாம் பி பி பின்னு அங்க காட்டுல இருந்த இலைகள்லாம் எடுத்துட்டு அதையே ஒரு நாதஸ்வரம் மாதிரி பண்ணி பி பி பின்னு வரும், வாத்தியம் அடிச்சுட்டு இருக்கும். கண்ணனை சுத்தி ஒரே கூத்தும் கும்மாளவுமா இருக்கும். இந்த மாடு புழுதி பின்னாடி கண்ணன் நடுவுல நிறைய கண்ணனுக்கு நிறைய அலங்காரம் வேற, காட்டிலேயே காட்டுல இருக்கக்கூடிய வனமாலை, காட்டுல இருக்கக்கூடிய இலைகள், அந்த காட்டுல கடைச்சதே வச்சு காதுக்கு ஒரு ஆபரணம், காதுல ஏதோ ஒண்ணு பண்ணி காதுல மாட்டி வச்சுப்பான், அதையே தலையில ஒண்ணு பண்ணி தலையில மாத்திப்பான், அதையே கழுத்துல ஒரு மாலையா போட்டுப்பான், அதே கையில ஒரு பூவை சுத்தி வச்சிருப்பான். இப்படி காட்டு திரவியங்களை கொண்டே ஒரு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி இந்த இத்தனை சத்தத்துக்கு நடுவுல கண்ணன் வர அழகு இருக்கும். அது எப்படி இருக்குன்னு கேட்டானா, ஒரு பெரிய மழை வர மாதிரி இருக்கும். தழைகளும் தொங்கலும் ததும்பியங்கும் தன்னுமை இயக்கம் மக்களி தாழ்பீலீம், குயல்களும் கீதமுவாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழை கொலோ வருகின்றது என்று சொல்லி மங்கைமால் சாலக வாசல் பற்றி. இந்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் குழந்தைகள்லாம் காத்துட்டு இருப்பாளாம், ஜன்னல்ல நின்றுட்டு இருப்பா, எப்ப கண்ணன் வரப்போறா இந்த பார்க்கணும் பார்க்கணுங்கிறதுக்காக இவா ஒரு அலங்காரம் பண்ணிட்டு நுழைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளையும் வெளியிலையும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இல்ல இன்னும் வரக்கானுமே இன்னும் வரக்கானுமே, இன்னைக்கு கண்ணன் எந்த மாதிரி வரப்போறான், இவன் வேறு வேணுகானத்தோட வரானா, இவர்கள் எல்லாம் வேணுகானத்திலேயே குசல கிருஷ்ணம், என்ன சௌக்கியமா இருக்கியா, என்ன இன்னைக்கு என் வேஷம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு. மழைகளோ வருகின்றது, அவளுடைய மனசு தாபம் தீர்க்கறதுக்கு ஒரு மழை, கோபிகா ஸ்திரீகளுடைய மனசுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை தாபம், கார்த்தால கண்ணன் மாடு மேய்க்க போன உடனே இவ மனசுல இருக்கக்கூடிய தாபம் என்னவோ அதை மொத்தமும் தீர்க்கறதுக்கான ஒரு மழைதான் கண்ணன் திரும்பி வரான். அதை வச்சுதான் ஆண்டாள் ஆழிமலை கண்ணான்னு சொல்லியிருக்கணும். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கும் உகர்ந்து கொடாத்தேரி, சமுத்திரத்திலிருந்து உள்ளிலிருந்து மொத்தத்தையும் எடுத்துக்கும். அப்புறம் மேகமா கருத்து இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் தான் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, எப்பவுமே கிருஷ்ண ரூபம் பகவானுக்கு ரொம்ப பிரசித்தம். சாமா ஏக ரூபா பவந்தின் வேதம் எடுத்து சொல்றது, கருத்த ரூபமுடையவன் பிரஜாபதியான பகவான் அப்படின்னு அடையாளம் எடுத்து சொல்றது. அப்போ மேகம் மாதிரி பகவான் அப்படின்னு நாம சொல்லச்ச மேகவண்ணா அப்படின்னு சொல்லும், மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவரதம் பெருமானே அருளாய் அப்படின்னு திருமங்கேழ்வார் சாதிக்கிறார். ஆனா மேகத்தை பார்த்து சொல்றார், கண்ணன் மேகவண்ணனா இருக்கட்டும், மேகமே நீ கண்ணனுடைய வண்ணமா இருக்கணும், கண்ண வண்ணனா நீ இருக்கணும் அப்படிங்கிறார். மேகத்தை பார்த்து கிருஷ்ணனுடைய ஞாபகம், சுவாமி நாதமுனிகள் போல, நாதமுனிகள் மேகத்தை பார்த்து கிருஷ்ணன்னே நினைச்சாராம், நினைச்சு அந்த மேகத்தை பிடிக்கணும் சந்தோஷத்துல எம்பி எம்பி குதிக்கிற அவர். விரும்பி பகவரைக்கானில் வேலிடம் உண்டானே என்னும் கரும்பொரு மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும் பெரும்புல ஆனிரை காணில் பிரானுடன் என்று பின் செல்லும் அரும்பெறல் பெண்ணினை மாயோன் அலற்றி அயற்பிக்கின்றானே. எதை பார்த்தாலும் கண்ணன் ஞாபகமே வருதான் ஒரு பெண்ணுக்கு. நம்மாழ்வாரே நாயிகா பாவத்தில் இருக்கும்போது தன் பெண்ணை பத்தி இந்த தாயார் சொல்ற பாசுரம், எதை பார்த்தாலும் பகவான் பகவான்கிறார். மண்ணை இருந்து துழாவே வாமனன் மண் இதுவெண்ணும், மண்ணை இருந்து துழாவற பைத்தியம் பிடிச்ச மாதிரி மண்ணை போய் அழிஞ்சின்னு இருக்க. ஏண்டி மண்ணை போய் அழிஞ்சின்னு இருக்க அப்படின்னா, அம்மா இது வாமனன் மண், திருவிக்கிரமன் அளந்தான் இல்லையா அவனுடைய மண்ணுமாங்க. விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும், ஆகாசத்தை பார்த்து கை கூப்பின்னு இருக்கா. என்னுடைய ஆகாசத்துல யார் இருக்கா கை கூப்பிடுறேன்னா, அம்மா சீதை கொண்ட லோகம் அங்கதான் இருக்கு. கண்ணை எந்நேரும் மல்கன் என்று எதை பார்த்தால் ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்றும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்று கூவும். மலையை பார்த்தா பச்சைமாமலை போல் மீனுகிறார். நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்றாலும், நன்னா மழை பெஞ்சதுன்னா நாராயணன் வந்துட்டான் அப்படிங்கிறதா இந்த பெண். நம்ம மழைனா நாராயணன் தானே. கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மேய்த்தன என்னும், கண்ணுக்குட்டி போச்சுன்னா இது கோவிந்தன் மேய்த்த கண்ணுக்குட்டிங்கிறதா, அது கூட பரவாயில்ல பூமியில நாகத்தின் பின் போய் பாம்போடு ஓடிதான் அதன் பின்னாடி போய் அவன் கிழக்கை ஈதென்னும் அவன் படுத்திருக்கான் பாம்புதாங்க. இப்படி ஒரு பித்து பிடித்த நிலையில இருக்கக்கூடியவள் கரும்பரு மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏறப்பருக்கும். மேகங்களை பார்த்தா கண்ணாங்க கண்ணன் தானே, நாலு மணிகள் அப்படிதான் பார்த்தான சரித்திரம். மேகங்களை பார்த்து எம்பி எம்பி குதிச்சு குதிச்சு குதிச்சு ஆகாசத்துல குதிச்சாராம். அந்த ரீதியில ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருக்கு உன்னுடைய மேனியை பார்த்தோன்னே எனக்கு எங்களுக்கு கண்ணன் நினைவு வரணும். அதுக்கப்புறம் உன்னுடைய மின்னல் எப்படி இருக்கும் கேட்டா பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி கோடி சூரிய சமப்பிரகாசமா எப்படி சுதர்சன திருவாழி பிரகாசிக்கிறாரோ அந்த மாதிரி பிரகாசிக்கணும். பாழியந்தோளுடை பத்மநாபன் அப்படிங்கிறது அழகான வார்த்தை. இரண்டாவது பாட்டிலே பார்க்கடருள் பையத்துயின்ற பரமன் என்று பார்த்தோம். மூன்றாவது பாட்டிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று பார்த்தோம். இங்க நாலாவது பாட்டிலே பாழி அந்தோளுடை பத்மநாபன் என்று பார்க்கிறோம். அழகான தோளாம் எம்பெருமானுக்கு, லோகம் முழுக்க இடம் இருக்குமா அந்த தோல்ல, ரொம்ப விஸ்தாரமான ஒரு தோல். பாகுச்சாயாம் அவஷ்டப்தா எஸ்ய லோகோ மகாத்மனஹான்னு ஒரு ராமாயணத்தில், அவனுடைய தோல் நிழல்ல தான் லோகமே இருக்கான். ஏன்னா எல்லாருக்கும் அபயம் கொடுக்கக்கூடியது அந்த தோலை நம்பினா போறும். சீதா பிராட்டிக்கு அபயம் கொடுத்த தோல் அது. ஏன்னா காட்டுல சீதா தேவி போகும்போது யானையை பார்த்தாலோ இல்ல சிம்மத்தை பார்த்தாலோ இல்ல வியாக்ரத்தை புலிய பார்த்தாலோ உடனே ராமன் தோல்ல சாஞ்சிடுவாராம். கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா நாகாரேதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்சிரிதா, பத்திரமா இருக்கும். இந்த பார்த்தா பயமே கிடையாது, உன்ன உன்ன பார்த்தது இல்ல பயம்தானே இருக்கணும். ஆனால் ராமன் இருக்கும்போது பயம் இல்லை, அதனால பயம் இல்லாமல் அவன் தோல்ல சரிஞ்சிருப்பாராம். அப்படி லோகத்துக்கெல்லாம் அபயம் கொடுக்கக்கூடிய ஒரு தோல் அந்தோல் அப்படின்னா அழகான தோல் அப்படின்னு அர்த்தம். தோல் அழகு இப்படியானால் காஞ்சிபுரத்துல தேவ பெருமாளுக்கு காந்தகு தோழன்னல் தென்னத்தியூரர் கருணை கீழ் பூண்ட அன்பாளன் ராமானுசனை புரிந்தினமே அப்படின்னு சொல்லு. அவனுக்கு தோல் அழகாம் காந்தகு தோழன்னல். ராமானுஜர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை பார்த்தானா அவர் திருவடி கூட பார்க்க மாட்டாராம், அவருடைய திருத்தோள்களை பார்த்துருப்பார். ஆனா அப்படிப்பட்ட அழகாம் இன்னைக்கும் அந்த பெருமாள் மாலை சாத்தின்றது அழகா தான் இருக்கும். தோலழகும் திருவாழி திருச்செங்கழகும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி பாழியன் தோளுடை பத்மநாபன், பத்மநாபன் திருவனந்தபுரத்துல இருக்கிற பெருமாள், அவருடைய நாபியில பத்மம் இருக்குன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு நாபியே பத்மம் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அழகை சொல்றான்னு சொல்லலாம். நாபியில பத்மம் இருக்கு அப்படின்னா லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த பத்மம் தானே நமக்கெல்லாம் ஆதாரம், அதிலிருந்து தானே நாம லோகமே உண்டாயிருக்கு மொத்தமே. வேதமே எடுத்து சொல்றது அஜஸ்யனா பாவத்யே கமர்ப்பிதம் யஸ்மின் இதம் விஸ்வம்புவனமதிஸ்ரிதம் அப்படின்னு வரும். ஆதியில இருக்கிற ஒரு மகாபுருஷன் அவனுடைய நாபியில ஒண்ணு இருக்கு, அதுலதான் இந்த லோகமே இருக்கு அப்படிங்கிறது வேதம் இந்த பத்மத்தை சொல்றது. ஆனால் நமக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பத்மன், அந்த பத்மம் இருக்கக்கூடிய பத்மநாபன் அர்த்தம். எஷ்டி சிருஷ்டியில முதல்ல பிரம்மாவைதான் சிருஷ்டிக்கிறார், அந்த பிரம்மாவுக்கு காரணமா இருக்கக்கூடிய பத்மம் அது தாமரைப்பூ. இன்னொன்னு என்ன கேட்டானா ரெண்டு அர்த்தம் பத்மநாபன் தான், இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா அவனுடைய நாபியே தாமரைப்பூ மாதிரி அழகா இருக்கு, பத்மம் போல நாபி இருக்கு. கொப்பூரில் எழு கமல பூவழகரிம்மானார்கிற ஆண்டாள் ஈடுபட்ட இடமாவது பெருமாளுடைய திருமேனியில ஆண்டாள் சொல்ற குடலழகர் குடலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூரி எழு கமல பூவழகர் எம்மானார் எம்முடைய கடல் வளையத்தாமும் கடல் வளையே ஆக்கினாரே அப்படிங்கிறார். குடல் அழகு வாயழகு கண்ணழகெல்லாம் இருக்கட்டும், முக்கியமா நாபி அழகு. ரம்யாவர்த்த தியுதி சகச்சரி ரங்கநாதஸ்ய நாபிஹி அப்படிங்கிற சுவாமி தேசி, ரங்கநாதனுடைய நாபியே ரம்யாவர்த்தமா, அதாவது காவேரியில தீர்த்தமாட போனோம்னா ஆச்சரியமா தீர்த்தமாண்டே இருக்கலாம், நாம நடுவில் எங்கேயாவது ஒரு சுழல் ஒண்ணு இருக்கும், ஜலம் உள்ளுக்குள்ளே சுத்தின்டே இருக்கும். அந்த சுழலுக்குள்ள போயிட்டோம்னா வெளியில வர முடியாது, அதுக்குள்ளேயே தான் சுத்தின்னு இருக்கும். உள்ளுக்குள்ளே சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி அந்த இடத்துக்குள்ளே போட்டு அமுக்குவேன் தவிர அதுல இருந்து மீண்டும் வெளியில வர்றது கஷ்டம். ரொம்ப பெரிய சூழலா இருந்தா ஆள் பிழைக்கவே மாட்டான். பிரவாகம் தான் இருக்கு, அந்த பிரவாகத்துல ஆனந்தமா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆவர்த்தம் சுழல்ல மாட்டின்தான் வெளியில வர முடியாது. அந்த மாதிரி பகவானுடைய திருவேணி மொத்தம் ஒரு லாவண்ய பிரவாகம் இருக்கான். மொத்தமும் இந்த சௌந்தரியம் அப்படியே பிரவாகம் மாதிரி போயிட்டு இருக்கு, திருமுடி முதல் திருவடி வரை. ஆச்சரியமா இருக்கு, நம்ம காவேரியில பிரவாகத்துல நின்று அனுபவிக்கிற மாதிரி நம்ம மனசை அங்க வச்சுட்டு இந்த பிரவாகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். இதுல இந்த நாபிங்கிறது இருக்கோ, இது சுழல்ங்கிற சுழல் மாதிரி தானே இருக்கு நாபிய. இந்த சுழலுக்குள்ள போனா வெளியில வர முடியாதுங்கிற அத்தனை அழகா இருக்குமா. ரம்யாவர்த்த துதி சகச்சரி ரங்கநாதஸ்ய நாபியின், அப்படிப்பட்ட அழகான திருநாபி உடையவன், லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய திருநாபி உடையவன், இன்னும் இன்னும் நிறைய சிருஷ்டிக்கணும் அப்படின்னு ஆசையாம். இதுக்குன்னா நாபிக்கு ஆசை, நாபி கமலத்துக்கு ஆசை. வயறு உள்ளடங்கியே இருக்கான், மேல இருக்கக்கூடிய தாமரைப்பூ ஏன் போறாதா, இன்னும் நிறைய சிருஷ்டிக்கணுமா, இன்னும் நிறைய சம்மாரம் பண்ணலாமான்னு கேக்குறதா. அப்படி பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, அப்புறம் வலம்புரி போல் நின்றதிருந்து, சங்கம் போல நின்று அதிர வேணும். எம்பெருமானுடைய சங்கம் இருக்கோ அதனுடைய துவனி கேட்டானா எல்லாருக்கும் சந்தோஷம், பக்தர்களுக்கெல்லாம். சத்ருக்களுக்கெல்லாம் அதை பார்த்தாலே பயம், நடுக்கம் வந்துடும். மகாபாரத யுத்தத்துல கண்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தன்னுடைய சங்கத்தை எடுத்து நாதம் பண்றாள். கண்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து நாதம் பண்ணான். சகோஷோ தாத்தராஷ்டிரானா ஹிருதயானி வியதாரயது தத்தஸ்வேதைர் ஹயேர் யுக்தே மகதி செஞ்சனே ஸ்திதம் மாதவ பாண்டவ செய்வ திவ்யோ சங்கௌ பிரதத்வது. கண்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினான், அர்ஜுனன் தனது சங்கத்தை எடுத்து ஊதினான். ஆனால் கண்ணனுடைய சங்கநாதத்தை கேட்ட உடனேயே திருதராஷ்டிரனுடைய குமாரர்கள் 100 பேர் கௌரவர்கள் இருக்கா, அவளுடைய ஹிருதயம் பிளந்து போயிடுதான். அவளுக்கு அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்துருத்தான். அவ அப்பவே போயாச்சுன்னுட்டார் வியாசர். ஏன்னா முதல் அட்டாக் வந்தாச்சு, இனிமே அடுத்தது ரெண்டாவது அட்டாக் இல்ல மூணாவது மேல தாங்காதுன்னு தான் எல்லாரும் சொல்றேன். 3 அட்டாக் மேல தாங்காதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அட்டாக்கு கொடுத்தது யாருன்னா கண்ணன் தான். சகோஷோ தாத்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத்தனா, ஹிருதயத்தை பொழந்துருத்து அட்டாக் ஆயிடுத்துன்னுட்டார். அவ போயாச்சு முடிஞ்சாச்சுன்னுட்டார். இனிமே நாள் என்ன வேண்டியதுதான், அடுத்த அட்டாக்கு அந்தாச்சுன்னா போக வேண்டியதுதான் அப்படின்னுட்டார். அந்த ரீதியில சத்ருக்களுக்கு பயத்தை கொடுக்கற மாதிரியும் இதே பக்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரியும் நின்று அதிர வேணும். நாங்கெல்லாம் சந்தோஷமா கேட்கணும், நின்று அதிர வேணும். பற்ற வேகம் வந்து சத்தம் போட்டு போகக்கூடாது. தாழாதே சாந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகனில் பெய்திடாள். நீ மழை பெய்யறது எப்படிங்கதான் இவா கிட்ட கத்துக்கணும், ஸ்ரீராமன் கிட்ட கத்துக்கணும். சரமழை அப்படின்னு சொல்லும் போது ராமாயணத்துல சரவருஷம் வவருஷா அப்படிங்கிற விஷயம் ஞாபகம். அதாவது யுத்தம் நடக்கும்போது கும்பகர்ணன் இந்திரஜித் எல்லாரும் போயிட்டான், ராவணன் மாத்திரம்தான் பாக்கி இருக்கான். அப்ப ராவணன் கடைசியா ஒண்ணு பண்ணான், தன்னுடைய மூல பலத்தை மொத்தத்தையும் அனுப்பிச்சுட்டான். மூல பலம்ங்கிறது பெரிய சைன்யம், ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கான பேர். எல்லாரும் நீங்க மொத்த பேரமா போங்க, யுத்தம் பண்ணுங்க, நாசம் பண்ணுங்கன்னுட்டான். இலங்கையில கோட்டை கதவு திறந்தது, உடனே இந்த சைன்யம் வெளியில வருதான், மூலபல சைன்யம். இத பார்த்து வானரங்கள் பயந்து போயிட்டான். என்ன ஏன்னா ஒரு 10,000 வானரங்கள் இருந்தா அவளோட சண்டை போறதுக்கு 20,000 பேர் வந்தா பரவாயில்ல, 25,000 பேர் வந்தா பரவாயில்ல, 10 லட்சம் பேர் வந்தா என்ன பண்ண முடியும். மூலபலங்கிறது அத்தனை சேர்த்து வச்சிருக்கான். அவளுக்கு என்ன பலங்கிறது இருக்கட்டும், இதுக்கு மூலபலன் பெயர் அவ ரகசியமா வச்சிருப்பா, வெளியில யாருக்கும் தெரியாது. ஆபத்து சமயத்தில் எடுத்து விட்டுருவான், யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கோட்டை கதவு திறந்த உடனே சுனாமி வர மாதிரி வருதான் இந்த சைன்யம், வந்துட்டே இருக்கு. வானரங்கள் மேல ஏறி துவம்சம் பண்ணி நிக்கிறதுக்கே இடம் கிடையாது, சண்டையே போட முடியாது. ஒருத்தன் சண்டை போடுறதுக்கு இன்னொருத்தருக்கு நடுவில் இடம் இருந்தா தானே. மேல மேல மேல பலம் வந்துட்டே இருக்க வானரங்கள் எல்லாம் கீழே தள்ளி மிதிச்சு துவம்சம் பண்ணி மேல மேல சைன்யம் போயிட்டே இருக்கு. அப்ப இந்த வானரங்கள் எல்லாம் போய் பகவான் கிட்ட போய் சரணாகிதி பண்றது தவிர வேற வழி இல்ல, பெருமாள் கிட்டேயே போய் சரணாகிதி பண்ண ததோ ராமோ மகாதேஜாஹ தனுராதாய வீரியவான் பிரவிஷ்ய ராட்சசம் சைன்யம் சரவர்ஷம் வவர்ஷ. இப்படியே நில்லுங்கன்னு எல்லாரையும் லக்ஷ்மணன் நின்னுக்கோ விபீஷன் நின்னுக்கோன்ட்டார். ராமன் ஒருத்தர் மாத்திரம் ஒரு வில்லு மாத்திரம் கையில எடுத்துட்டு பிரவிஷ்ய ராட்சசம் சைன்யம் அந்த சைன்யத்துக்கு உள்ளுக்குள்ள போய் சரவர்ஷம் சர மழை கொட்டி தீர்த்தாராம். அந்த மூல பலத்தை நிர்மூலமாக்கிட்டார். இவர் ஒருத்தர் தான் மொத்த பேரையும் ஒழிச்சுட்டார். ஏதத் அஸ்திரபலம் திவ்யம், இது சாதாரண அஸ்திரபலம் இல்ல, திவ்யமான அஸ்திரபலம். இது சாதாரண யாருக்கும் வராது. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், யாருக்குன்னா லக்ஷ்மணன் உட்பட ஆச்சரியம். இது என்ன, லக்ஷ்மணே பார்த்து ஆச்சரியப்படுற, இப்படி பண்ணார் இவன். அனுஜ சாட்சிக ராட்சச துந்த யுத்தா அப்படின்னு வரும். அபிச்சரண குதவ பரிச்சரண விகடன சரபச பரிபதத பரிமித கபிபல ஜலதி லஹரி கலகல ரவ குபித மகவஜி அபிகனன கிருதனுஜ சாட்சிக ராட்சச துந்த யுத்த அப்ரதித்வந்த பௌருஷ திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பர. மூணு சூர்ணிக்கு இருக்கு ருபீரத்து இந்த விஷயத்துக்கு. அப்ரதித்வந்த பௌருஷ, இந்த பௌருஷத்துக்கு எதிரி யாரு? சுக்ரீவன் விபீஷன்லாம் ஆச்சரியப்பட்டு சுக்ரீவன் சொல்ற, நானும் ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன், வீரம்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன, இது என்ன மாயம், இது என்ன ஆச்சரியம், இப்படி கூட இருக்க முடியுமானா அப்படின்னா, அப்ப பெருமாள் சொல்றார், ஏதத் அஸ்திரபலம் திவ்யம், இது திவ்யமான அஸ்திரபலம், இது மமவா திரேம்பகசியவா அப்படிங்கிறார். மமவானா எனக்கு உண்டு, இல்லாட்டால் திரேம்பகசிய பரமசிவனுக்கு உண்டு அப்படின்னு. அதாவது மனுஷன் தான் இல்ல அப்படிங்கறத காமிக்கிறார். நான் மனுஷன் இல்ல, சிவனை மாதிரி நானு நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அப்படி சொல்லல வேறு. இந்த அஸ்திரபலம் எனக்கு உண்டுன்னுட்டார் முதல்ல, வேணும்னா அவருக்கும் இருக்கும் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், அவனை காட்டிலும் நாள் மேல் அப்படின்னு அர்த்தம். அதான் திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பர, நான் வருவேன் என்னால முடியும் அப்படி இல்லாட்டா அவரால் முடியும் அப்படின்னா நான் தானே பிரதானம் அர்த்தம். அந்த மாதிரி மம்மவா அப்படின்ட்டார், தன்னை முதல்ல சொல்லிட்டு ஏதோ குறிப்பா சொல்ற தேசிகன் அதை வச்சு திரம்பக சமதிக அப்படின்னு, சிவனை காட்டிலும் அதிகமான கோராஸ்திர ஆடம்பரான். அந்த ஆடம்பரம் இருக்கோ இல்லையோ, அது இன்னைக்கும் ஆழ்வார் கூட அழகா பாடுறார், அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு பாட்டுல பாடுறார். இந்த மூலபலம் தொலையும் போது மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலை போல் புரள கடலாறு மடுத்து உதிர புனலா அப்பன் நீருபட இலங்கை செற்ற நேரே. ஒன்னு ஒரு பாட்டு வச்சிருக்கிறார், மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இன நூறு பிணம் மலை போல் புரளங்கிறார். நூறு நூறா விழறதான் அப்படியே அந்த கடல்ல வந்து இவர்களுடைய ரத்தமே ஒரு நதியா போய் கடல்ல போய் நிறைக்கிறதாம். அது அப்படி இலங்கையை நீருபட பொடி பொடி ஆக்கினான் பெருவான். அதை பார்த்து அந்த சரவருஷத்தை பார்த்து கத்துக்கொண்டார். அந்த மாதிரி மழை பெய்யணுமா இப்போ? அப்போ தாழாதே சார், தாழாதே விளம்பம் பண்ணாதே, உடனடியா பலன் கொடுக்கணும். பகவானை பார்த்து கத்துக்கோ எல்லாமே, இதுவும் கண்ணனை பார்த்து கத்துக்கும். கண்ணன் தாழாதே அனுகிரகம் பண்ணுவான் இல்லையா, சாரி லேட் அப்படிங்கறதே கிடையாது. ஏன்னா மித்திரபாவையில சம்பிராப்தம்னா பெருமாள் ஸ்ரீராம் எங்கிட்ட வந்து சரணாகிதி பண்ணணுங்கிறது இருக்கட்டும், அந்த எண்ணம் இருந்தாலே போரும், அப்பவே நான் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுறேன்டா. அப்படி தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகிலே பெய்திராய், நாங்களாம் வாழும்படியாக இந்த உலகத்தில் வந்து பெய்ய வேணும், நாங்களும் மார்கையை நீராட மகிழ்ந்து, நாங்கள் மார்கையை நோன்பு இருக்கும் போது நீ மகிழ்ந்து பெய்ய வேணும் என்பதாக அழகா அவனுக்கு எழுதி கொடுத்தால் அவனும் சரி என்று வாங்கி கொண்டு போனான். இந்த பாட்டினுடைய சாபதேசம் சொல்லும் போது அழகான விஷயம், உண்மையில பார்த்தா சாபதேசம் தான் நிறைய சொல்லணும், ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய சமயம் ஆயிடுறது, மீறி வர முடியல, அதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. அதாவது மழை அப்படின்னா ஆச்சாரியர்கள் நமக்கு செய்யற உபதேசம், அவர்களுடைய மழை காருண்ய வருஷம், ஆழி மழை கண்ணா அப்படின்னு ஆச்சாரியர்களை சொல்றாளாம். ஏன்னா காருண்ய வருஷ நிர்வாகனே, காருண்ய மழையை பெய்யக்கூடியவர் அவர், மழை போல இருக்கக்கூடியவர், கருணைய மழையா பெரிய குலம், காரே கருணை ராமா அனுசா அப்படிங்கிறார். காரே கருணை ராமா அனுசா, கம்மாதிரி இருக்கக்கூடிய கருணை ராமானுசா. ஆச்சாரியர்களே மேகங்கள் என்ன சொல்றது உண்டு. தேசிகன் ரகசியத்தை சார்பில் சாதிக்கிறார், மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழ்மா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரதமாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலாம்படியான பாஷையிலே சங்கிரகித்து காட்டி. ஆழ்வார்களை பற்றி சொல்லும் போது இந்த வச்சனம் வருது. மேகமானது சமுத்திர ஜலத்தை வாங்கி நமக்கு நல்ல ஜலமா கொடுக்கிறது. சமுத்திர ஜலம் நன்னால, ஏன்னா எல்லாம் கலந்திருக்கு, உப்பு கூட கலந்திருக்கு. சமுத்திர ஜலத்தை உபஜீவிச்சு நாம இருக்க முடியாது. சமுத்திரத்தை உபஜீவிச்சு சில பேர் தான் இருக்க முடியும். மீன்கள்லாம் இருக்கும், சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, எத்தனையோ தாவரங்கள் இருக்கு, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும், மனுஷனுக்கு அது ஒத்துக்காது. ஆனா மேகங்கள் என்ன பண்றது, இந்த சமுத்திர ஜலத்தை வாங்கிட்டு அது ரொம்ப சாரமான அம்சத்தை நல்ல மதுரமான இனிமையான மழையாக பெய்யறதாம். அந்த மாதிரி இவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, சமுத்திரம் அப்படின்னா வேதம், ஏன்னா அனந்தமா இருக்கு, குட்டி கிடக்குற வேதத்துல அந்த வேதத்தை சாட்சாத்தா உபஜீவிச்சு எல்லாராலையும் இருக்க முடியாது. மகாஜானிகள் மகரிஷிகள் மாதிரி இருக்கிறவா, ஸ்மிருதிகள் பண்ணவா, அவள்லாம் தான் அந்த வேதத்தை சாட்சாத்தா உபஜீவிச்சு இருக்கா. வேதமெல்லாம் அத்தியனம் பண்ணி வேத அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு வேத அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அது வழியா பகவான் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிறவா இருக்கட்டும், அப்படி இல்லாதவாளுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டான்னா, அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை மொத்தத்தையும் அப்படியே எடுத்து அதுல ரொம்ப சாரதமமான அர்த்தம் எதுவோ, ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான அர்த்தம் எதுவோ அதை பொய்யறா, அதே நமக்கு கொடுக்கறா மழை மாதிரி. அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் தேஜேது பஜேது சாரதமம் சாஸ்திரே, சாரமான அர்த்தத்தை கூட விட்டுறாளாம். ரொம்ப ரொம்ப ரொம்ப சாரமான அர்த்தம் எதுவோ, திருமந்திரம் துவயமந்திரம் முதலான அர்த்தங்கள் எதுவோ அதையெல்லாம் எடுத்து சொல்லி, ஆத்மாவை பத்தி எடுத்து சொல்லி, சரணாகதியை பத்தி எடுத்து சொல்லி, இதுதான் வேதத்தினுடைய பரமசாரம் அப்படின்னு எடுத்து சொல்லி நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கிறாள் அப்படின்னா மேகம் மாதிரி அவர்கள்லாம். இந்த வேதமே சமுத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். கண்ணன் பகவத்கீதையில சொல்றார், யாவான் அர்த்த உதபானே சர்வதா சம்ப்ருதோதுகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. அர்ஜுனா, சமுத்திரம் மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம், அந்த ஏரியில போய் ஜலம் எடுக்க போனவன் அந்த ஏரியில இருக்கிற மொத்த ஜலத்தையும் தங்காதுக்கு கொண்டு வர முடியாது. இவன் ஒரு குடம் எடுத்துன்னு போய் தனக்கு வேண்டியதுதான் கொண்டு வர முடியும். அதே மாதிரிதான் வேதமும், வேதம் மொத்தத்தையும் உபஜீவிச்சு நாம் இருக்க முடியாது. அதுல ஏகப்பட்ட கர்மங்கள் இருக்கு, ஞானாம்சங்கள் ஏகப்பட்டது இருக்கு. நமக்கு வேண்டியது எதுவோ, நமக்கு பற்றியது, பற்றியதுன்னா நம்மால் முடிந்தது எதுவோ, சரணாகதி முதலானது, அதை தான் நாம எடுக்க முடியும். தவிர தியான பிரக்கிரியெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு, 32 பிரம்ம வித்யா சொல்லியிருக்கு, இதெல்லாம் நான் போறேன் அப்படின்னு கிட்ட போக முடியாது நம்மளால. ஏன்னா இருக்கு, இருக்குங்கிறது வாஸ்தவம் தான், ஏரியே நம்ம கொண்டு வர முடியாதே, நம்ம குளம் எவ்வளவு கொள்ளுங்கிறது பாக்கணுமே. ஆனா உனக்கு இவ்வளவுதான் கொள்ளும், இதைத்தான் நீ கொண்டு வரணும் அப்படிங்கிறார். மொத்தத்தையும் ஆசைப்படக்கூடாது நம்ம. உன்னமதில் ஆசை தலை விடுகை திண்மை அப்படிங்கிற தேசியம், முதல்ல இதுல ஆசையை விட்டுடுங்க. நான் இதை பண்றேன் அதை பண்றேன், இந்த ஆராய்ச்சி வேதத்துல சிருஷ்டி பத்தி நிறைய சொல்லியிருக்கு, நான் இதை ஆராய்ச்சி பண்றேன், ஆராய்ச்சி எல்லாம் இருக்கட்டும், நமக்கு வேண்டிய விஷயத்தை முதல்ல பார்ப்போம். நிகம விபணி மத்தியே நித்திய முக்தானுஷத்தம் பிரசதனம் அனுகம்பே பிராப்தவத்தியா பவத்தியா அப்படிங்கிறார். தயாசனத்துல நிகம விபணி மத்தியங்கிறார். வேதங்கிறது மார்க்கெட் மாதிரியா, பெரிய கடை சந்தை மாதிரி, ஒரே சப்தமா இருக்கும். சந்தையில போனா ஒரே சப்தமா இருக்கும், என்ன ஏதுன்னே புரியாது. ஆனா உள்ளுக்குள்ள போனா கிட்ட கிட்ட போக போக போக இங்க இது இருக்கு அங்க இருக்கு முடியும். அதே மாதிரிதான் வேதமும், அது வேதத்தையும் வெளியில இருந்து பார்த்தா சப்தம் மாத்திரம் தான் இருக்கும், இதுவே ஒரே சப்தமா இருக்கே அப்படின்னு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணி பார்த்தான்னா எத்தனை நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு சந்தை கிடைக்காத விஷயம் இல்லை இல்லையா. அதனால எல்லா விஷயமும் கிடைக்கிற மாதிரி கரிகாயிலிருந்து ஆரம்பிச்சு பூவிலிருந்து ஆரம்பிச்சு ரத்னங்கள் வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி வேதத்திலையும் எல்லாம் கிடைக்கும். வெளியில பாக்கிறதுக்கு சப்தமா இருந்தாலும், நிகம விபணி மத்தியே நித்திய முக்தானுஷத்தம் பிரசதனம் அனுகம்பே பிராப்தவத்யா பவத்யா ஹரிநீலம் வியஞ்சிதம் நிர்விசந்தி. அங்க முத்துக்கள்லாம் இருக்கும் வேதத்துல. நித்திய முக்தானுஷக்தம், நித்திய முக்தானுஷக்தம் ரெண்டு அர்த்தத்தில் சொல்ற. நித்தியர்கள் இருக்கா, முக்தர்கள் இருக்கா, இவர்கள்லாம் எம்பெருமான் ஆசிரியச்சு இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய ஹரி நீலம், பகவான் ஹரி அப்படிங்கிற நீல கல், அதாவது சந்தையில எல்லாம் கிடைக்கிற மாதிரி முன்னாடி பார்த்தா கரிகாய்கள்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ள போனான்னா பிளாட்ஃபார்ம்ல வச்சுட்டு எதை எடுத்தாலும் ரெண்டு ரூபாய், எதை எடுத்தாலும் அஞ்சு ரூபான்னு வச்சுருப்பான். இன்னும் உள்ள போனா ஸ்டேஷனரி இருக்கும், மளிகைகள்லாம் இருக்கும், மரக்கடைகள்லாம் இருக்கும். இப்படியே போயிட்டே இருந்தான்னா நல்ல நகை கடையில அபூர்வமான நகைகள்லாம் வச்சுட்டு அபூர்வமான முத்துக்கள்லாம் கிடைக்கும், அபூர்வமான ரத்னங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் உள்ள போய் நின்னா பார்த்தா தானே தெரியும், வெளியில இருந்து பார்த்தா இவங்க சத்தம் தான் காது விழும், இது வாங்கலையா அதை வாங்கலையா. ஆனா சத்தமே போடாமல் உள்ளுக்குள்ள இருந்துருக்கும். இது கண்ணாடி கதவு வச்சுட்டு உள்ள ஏசி போட்டுன்னு உள்ளுக்குள்ள பார்த்தா பெரிய விஷயம் இருக்கும். அந்த மாதிரி வேதத்துல வெளியில இருக்கிற சத்தங்கள்லாம் இருக்கட்டும், உள்ளுக்குள்ள போனானா நித்திய முக்தா, முக்துக்கள் இருக்குன்னா முக்தர்கள் இருப்பான. ஹரிநீலம், ஹரிநீலக்கல்னு ஒரு கல் அப்படின்னா பகவான் ஆகிற ரத்னம் இருக்கும் வேதத்துல. அத பகவானுடைய கருணையினாலே அதை புரிஞ்சு அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஆச்சாரியர்கள் அந்த காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்காக என்ன பண்றாள் அப்படின்னா தேவையான விஷயத்தை இந்த பகவானே நமக்கு எடுத்து காமிக்கிறார். சமுத்திரத்திலிருந்து வேதம், சமுத்திரத்திலிருந்து மொத்தத்தையும் எடுத்து, உப்பெல்லாம் இருந்தா கூட மொத்தத்தையும் எடுத்து, நமக்கு வேண்டியது மதுரமான நீரா பொழியிறா மாதிரி வேதத்திலிருந்து மொத்தத்தையும் எடுக்கிறாள்வாள் நமக்கு வேண்டியதை கொடுக்க. அதுதான் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா அப்படிங்கிறோம் ஆச்சாரியர். வேதமார்க்கம், வேதம் மொத்தத்தையும் அத்தியனம் பண்ணி விஷயங்கள்லாம் தெரிஞ்சின்றபடினால வேதமார்க்கம் தெரிஞ்சவாளாம், அதை பிரதிஷ்டாபனம் பண்றாளாம், நமக்கு எடுத்து காமிக்கிறாள் இதுதான் வழி அப்படின்னு. அப்படி ஆழி மழைக்கண்ணா காருண்ய வருஷத்தை கொடுக்கக்கூடியவரே ஒன்றினே கை கரவேல். ஆச்சாரியிட்ட பார்த்து சொல்றேன், ஒரு விஷயம் செய்யணும், ஆழியுள் புக்கு முகந்து கொடு. சமுத்திரம் போல இருக்கிற வேதத்திலிருந்து மொத்த அர்த்தத்தையும் தேவரையர் எடுத்துக்கணும். ஆர்த்தி ஏறி அதையே சந்தோஷமா சத்தம் போட்டு அப்படியே மேல ஏறி வரணும். நான் மொத்தத்தையும் எடுத்துட்டபடினால அந்த ஒரு பெருமை தோன்ற மேல வரணும். மேல எங்க வரணும்னு கேட்டா ஆச்சாரிய ஸ்தானத்துல வரணும். ஆர்த்தி ஏறி ஆச்சாரிய ஸ்தானத்துல ஏறணும். கதா தாதாகதானம் சொன்ன மாதிரி காசங்கா சங்கராதேகே பஜதி யதிபதௌ பத்ரவேதீம் திரிவேதீம். அழகான ஆச்சாரிய பீட்டத்துல ராமானுஜர் எழுதினப்புறம் எல்லாரும் க்ஷேமமா இருந்தாங்க. அது மாதிரி சிம்மாசன அதிபதிகளை ஏற்படுத்தி பண்ணி வச்சார் பகவத் ராமானுஜர். ஏன்னா எல்லாருடைய க்ஷேமத்துக்காகவும் இவெல்லாம் ஆச்சாரியத்துல இருக்கட்டும், ஆச்சாரிய பீட்டத்துல இருக்கட்டும் ஏற்பாடு பண்ணி வச்சார். அந்த மாதிரி ஆச்சாரிய பீட்டங்கள் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஆச்சாரிய பீட்டத்துல ஏறி ஆழியல் புக்கும் உகந்து கூடார் தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பகவானி உருவம் போல மெய் கருத்து, மேகம் மாதிரி இருக்கணும். நீங்க பகவான் எப்படி மேகவந்தனா இருக்கானோ அந்த மாதிரி ஆச்சாரியனை பார்த்தவொடனே எங்களுக்கும் சிரமங்கள்லாம் போகணும். காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தவின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேருக்கு இன்று தித்திக்குமேங்கிற மேகம் மாதிரி இருக்க காரே, மேகம் மாதிரி இருக்கிற ராமானுஜனம். ஏன்னா எப்போ எங்கிட்டு மழை ஏறாந்து பல்லவன் கிட்டவன் தெரியாது, எல்லாருக்கும் மழை பெய்யும். அந்த மாதிரி எனக்கும் வந்து காருண்யத்தை கொடுக்கிறீரே, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், மகாநீச்சன் ஆனவன், துக்கம் மாத்தம் இல்லை கெட்டதெல்லாம் மொத்தம் இருக்கிறவன், எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணிடுறேங்கிற அந்த மாதிரி இந்த ஆச்சாரியனை பார்த்த போதே நமக்கு மனசு குளிரணும். அந்த மாதிரி மெய் கருத்து பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி அப்படிங்கிறது ஆச்சாரியருடைய ஞானத்தை சொல்றது. மின்னங்கிறது ஞானம், பிரகாசம், ஞானமும் பிரகாசம் தானே. ஆச்சாரியருடைய பிரகாசம் எப்படின்னு கேட்டா மின்னல் மாதிரி இருக்குமா, மின்மினி பூச்சி மாதிரி இருக்காது. ஒன்னும் தெரியாதவா இருந்தா பட்டு திடீர்னு மின்மணி பூச்சி மாதிரி மின்னிட்டு போயிடும், மகாபிரகாசமா இருக்கும். இது மின்னல்ல எல்லா வஸ்துவுமே தெரியும், பக்கத்துல ஒரு நிமிஷம் மின்னினா கூட மொத்த வஸ்துவும் நல்லா தெரியும். மின்னலுக்கு பிரகாசம் ரொம்ப அதிகம் இல்லையா. அதனால ஆச்சாரியனுடைய அப்படி ஒரு விஸ்தாரமான ஒரு ஞானம், வளம் புரி போல் நின்று அதிர்ந்து அப்படிங்கறத வாதம் பண்ற சாமர்த்தியம், வாதம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே சத்துருக்கள் எல்லாம் முடிந்து போகணும். பகவானுடைய பாஞ்சஜன்யம் மாதிரி தேசிகன் ஸ்ரீரங்கத்துல போய் வாதம் பண்ணார், ஸ்ரீரங்கத்துல வாதம் பண்றதுக்காகவே தேசிகன் வரவேச்சார். ஆனா பரமதஸ்தர்கள்லாம் வந்துட்டான், அவளை வாதத்துல ஜெயிக்கணும், இதுக்காகவே காஞ்சிபுரத்துல இருந்து தேசிகனை வரவேச்சார். அவர் போய் அங்க வாதம் பண்ணார்னா, கர்ணே சையேஷா கவிதாச்சிக சிம்ம நாதகாங்கிற இந்த கவிதாச்சிக சிம்மத்தினுடைய இந்த நாதம் இருக்க, இதை கேளுங்க, இத கேட்டு பாருங்க முதல்லங்கிறார். மொத்த பேரும் பயப்படுவார், முழங்குறாராம், அங்க சிம்மம் மாதிரி முழங்குறாராம். அதே நீங்க வச்சுக்கோங்க, நமக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு, அதுதான் சததூஷணி புஸ்தகம். யாராவது கேட்டா இந்த நாதத்தை நீங்களும் முழங்குங்க. அப்படி நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ ஒழுகில் செய்திடாய். அப்புறம் நமக்கு அவர்கள்லாம் எடுத்து சொல்ற விஷயம் இருக்கோ இல்லையோ, அது சரமழை போல, அது அவளுடைய வார்த்தைகள்லாம் அப்படி வாசஸ்புரந்தி மகரந்த முஜகவி நாம், அழகான வார்த்தைகள் வருமா, அது எப்படி கங்கா நதி மாதிரி வருமா, ஜலப்பிரவாகம் மாதிரி வருமா, மழை மாதிரி வாக்கு கொட்டுமா, அது மழை மாதிரி குளிர்த்தியா இருக்குமா, அது மழை மாதிரி நம்மை இன்பத்தில் நனைய வைக்குமா. அப்படி வாழ உலைகளில் லோகங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படி இந்த லோகத்துல அவர்கள்லாம் அவதாரம் பண்ணி பெய்திடாய், மழை பெய்கிறார்கள். மட்டும் தாழாதே சாங்கம் உதைத்த சரமழையை போல் வாழ உலைகளில் பெய்திடாய். அவ அப்படி வந்தபடியினால்தானே லோகம் நன்னா இருக்கு. சந்த ஸ்ரீரங்க பிரத்யீச சரணத்தான சேகராக ஜெயந்தி புவனத்திரான பத பங்கஜ ரேணவகா, உலகமே நன்னா இருக்கிறதுக்கு காரணம் இவாளுடைய இந்த மழைதான். இவாளுடைய உபதேச மழையில நனையிறபடியினால்தான் லோகம் நன்னார். இவா இப்படி நடந்து போறபடினால்தான் மேகம் இருக்கிறபடினால்தான் தாபங்கள்லாம் எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கு. அதனால இப்படி ஆச்சரியமான வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வருகிறதோ, எப்படி சரவருஷம் இருக்கோ, எப்படி ஜலவருஷம் இருக்கோ, எப்படி இவர்களுடைய வார்த்தை வருதோ, அதை எல்லாத்தையுமே இந்த பாட்டுல அழகா எடுத்து சொல்லியிருக்க. கோதாஸ்துதியில சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார், வாசஸ்புரந்தி கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாக்ஷாத்து வாசஸ்புரந்தி மகரந்த முச்சகவீனாம். ஆண்டாள் உம்முடைய கட்டாட்சம் இருந்தா போரும், வாக்குகள் தானா ஸ்புரிக்கும், நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வரும், தாமரைப்பூ மாதிரி வாசனையோட வார்த்தைகள்லாம் அவனுக்கு தானாக வந்து சேரும் அப்படிங்கிறார். ஏன்னா அவரே கோதா தானே, கோதான வார்த்தைகள், தானா கொடுக்கறவன் அர்த்தம், நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறவர், நல்ல வார்த்தைகளை கொடுத்தவர், திருப்பாவையை நமக்கு கொடுத்தவர், பாடி கொடுத்தவர், நாச்சியார் திருமொழியை கொடுத்தவர், அழகான வார்த்தைகளை எல்லாம் கொடுத்தவர் என்று மாத்திரம் அர்த்தம் இல்ல, நமக்கும் நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறாராம், அவருக்கு மாத்திரம் இல்ல. அதாவது அவர் நல்ல திவ்ய பிரபந்தங்கள் அருளி நமக்கு கொடுத்தார் என்று மாத்திரம் இல்ல, நம்முடைய வாயிலிருந்தும் நல்ல வார்த்தைகள் வரும்படி பண்ணக்கூடியவர் அவர் தான். வாசஸ்புரந்தி, என்ன நல்ல வார்த்தை வருது அப்படின்னா, அவர் திருப்பாவையை கொடுத்தார் இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பாவை பத்தி நாள் முழுக்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி பேச பண்றதே அவருடைய அனுகிரகம் தான். பவதி கடாட்சாது, உம்முடைய கடாட்சம் இருந்தாதானே எங்களுக்கு இந்த அனுபவமே வரும், நாங்கள் இதை பற்றி பேச முடியும் என்கிற அந்த ரீதியில ஆச்சாரியர்கள் காலக்ஷேபத்துக்காக அவர்கள் ஆச்சாரிய சிம்ஹாசனத்துல ஏறி இருந்து நமக்கு காருண்ய வருஷத்தினாலே வாக் வருஷத்தை பொழிகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டுல அழகா சாதிச்சிருக்க. கோதாதேவியினுடைய அனுகிரகத்தினாலே இது அமைகிறதுங்கிறதையும் நம்ம அழகா பார்த்தோம். ஆக தொடர்ந்து ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று பிரார்த்தித்து அவர் அனுகிரகம் தொடர்ந்து வருமாறு நாம் பிரார்த்தித்து நிற்கலாம். சதமகமணி நீலா சாரு கல்காரஹஸ்தாம் ஸ்தனபரண மிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநிகிதாபிஸ்ருக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.